വാഴപ്പഴ തോലുരിച്ച് പാണയില ഊറവച്ച് വണലിൽ രാപ്പകലാ കാച്ചിങ്ക വച്ചിരുക്ക് പാത്താലേ തണ്ണി വരും പാക്കുറവ നാക്കുലതാ പാലാട്ടം അയ്യോ തേനാട്ടം അയ്യോ വാട വരും മുക്കുലതാ നമ്മ സിംഗാരി സരക്ക് നല്ല സരക്ക് സുമ്മാ തുമ്മന്ന് ഏറത് കിക്ക് എനക്ക് നമ്മ സിംഗാരി സരക്ക് നല്ല സരക്ക് സുമ്മാ തുമ്മന്ന് ഏറത് കിക്ക് എനക്ക് നാ വിട്ടെറിഞ്ച സല്ലിയ അറവൂത്തിക്കിട്ട മില്ലിയേ നാ വിട്ടെറിഞ്ച സല്ലിയേ ഊത്തിക്കിട്ട മില്ലിയേ കുതറ മേല ഏറി പോയി വാങ്ങ പോറ ഡില്ലിയേ സിംഗാരി സറക്ക് നല്ല സറക്ക് സുമ്മാ തുമ്മുന്ന് ഏറത് കിക്ക് എനക്ക് தவக்கல்லை சத்தம் சகிக்கல்லை புட்ட குளத்தில்லை கத்தி பழகல்லை நம்ம கிட்ட கத்துக்க வாத்து யாரா பொத்துக்கு எத்தனையோ வித்தைய வச்சிருக்கம் பாத்துக்க உச்சந்தல கீழ் இருக்கு உள்ளங்கால மேல இருக்கு நிக்கட்டுமா நடக்கட்டுமா நம்ம சிங்காரி சரக்கு சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது எனக்கு நான் விட்டெறிஞ்ச சல்லிய அளவுதுகிட்டம் இல்லையே நான் விட்டெறிஞ்ச சல்லிய ஊத்துக்கிட்டம் இல்லையே குதிரை மேல ஏறி போய் வாங்க போறது இல்லையே சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு இது மணக்குது என்ன மயக்குது பசி எடுக்குது பக்கம் இழுக்குது புத்தம்புது ஆப்பமா தொட்டு கொஞ்சம் பாப்பமா தின்னு புட்டு மொத்தமா துட்டு என்ன கேப்பமா சுட்ட கருவாடு இருக்கு வாத்து முட்டை வறுத்து இருக்கு அடிக்கடி நான் கடிச்சுக்கத்தான் நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறது கிக்கு எனக்கு நான் விட்டெறிஞ்ச சல்லிய அடவுத்துக்கிட்டம் இல்லையே நான் விட்டெறிஞ்ச சல்லிய ஊத்துக்கிட்டம் இல்லையே புதற மேல ஏறி போய் வாங்க போறது இல்லையே சிங்காரி சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது நம்ம சிங்காரி சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி ப